பக்தர்கள் நித்தம் தம் சித்தமகிழ்ந்து நத்தி துதிக்கு நித்தகசீர பூவியா முத்தமிழ் சேத்திர சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீர்முகனை ஜெயித்து மகிழாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்பாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டி ஆண்ட பூங்கொடியே வணக்கம், அல்லி ராணியே வணக்கம். எத்தனை நேரமாக இப்படி நிற்பேன் கால்கள் இத்தித்தினோகுதம்மா, எத்தனை நேரமாக இப்படி நிற்பேன் கால்கள் இத்தித்தினோகுதம்மா, சத்தியமாக இனி சகிக்க என்னாலாகாது, தரணியாரியே மர்மமேனோ தகாது, எத்தனை நேரமாக இப்படி நிற்பேன் கால்கள் இத்திக்கு நோகுதம்மா, கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யம்மா, கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யம்மா, கோபமாகுமா கால்கள் நோகுதம்மா கொஞ்சம் கருணை செய்யம்மா. தங்கை சௌக்கியம் தானே? வேண்டுவார் துயர் தீர்க்கும் உலகாண்ட பெருமானே, வருக வருக. துவாரகையை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாதோ? அன்னியார் ருக்மணி தேவி சௌக்கியம் தானே? எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்க நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ? தங்கையே அருமை தங்கையே, உன்மணவாளன் இப்படி ஏங்கி நிற்கிறான், நீ அதை சொல்ல வேணும் இப்படி? தங்கையே அருமை தங்கையே. அதையேன் கேட்கிறீர்கள்? மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்லுகிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட? அர்ஜுனா இது உனக்கு தகுதியா? அல்லிநிலை அறிகாய மடமதியா? அர்ஜுனா இது உனக்கு தகுதியா? அல்லிநிலை அறிகாய மடமதியா? துரைத்ததை மறுக்கிறன் இதுவே, துரைத்ததை மறுக்கிறன் இதுவே. கால்களும் நோகுது கருணை செய்வாய், கருப்பு மயங்கு முறைக்கே உண்மையாய், இனிமேல் இப்படி பிழைகள் செய்யாதே, ஒருபோதும் பிழை செய்யேன் நான் அருளே, புரிய இவளிடத்தில் உரை செய்கிறேன். போதும் போதும் இனி கோபம் விடு, புருஷனான அழைக்கீடு அன்போடு. இனி நான் உரையேன் உன் பாடவள் பாடு, எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போறேன். உன்னை எல்லாம் எனக்கு துணை செய்வதார், உதறினும் கரை விட மாட்டேன் பார். என் அம்மா சங்கடமாயிருக்கு, இனி என்ன நான் செய்வேன் அர்ஜுனனே, எமது கால்களை வேண்டும் மைத்துனே. இனி என்ன நான் செய்வேன் அர்ஜுனனே, எமது கால்களை வேண்டும் மைத்துனே.